மூன்று நிமிட தியானம். மார்ச் 7, 2026 சனிக்கிழமை. தலைப்பு: டயரும் காற்றும். த ஏர் அண்ட் த டயர். மனப்பாட வசனம்: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. இன்றைய தியானம்: உலகின் மிக விலையுயர்ந்த இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சொகுசு காரை நீங்கள் வைத்திருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அது மிகச்சிறந்த எஞ்சின் மற்றும் பளபளப்பான தோற்றத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு டயர் மட்டும் பஞ்சராகி ஃப்ளாட் டயராக இருந்தால் அந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதற்கு பதிலாக எரிச்சலையே தரும். நீங்கள் எஞ்சினை எவ்வளவு வேகப்படுத்தினாலும் டயரில் காற்றில்லை என்றால் அந்த கார் உங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும். காரின் மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது ரப்பருக்குள் இருக்கும் அந்த சாதாரண கண்ணுக்கு தெரியாத அழுத்தப்பட்ட காற்றை நம்பியே ஓடுகிறது. காற்று என்பது பூமியில் மிகவும் மலிவான மற்றும் பொதுவான ஒரு விஷயம். அது நம்மைச் சுற்றியுள்ள வளிமண்டலம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இருப்பினும் காரைச் சுற்றியுள்ள அந்த பரந்த காற்று காரை நகர்த்த எதையும் செய்யாது. கார் ஓடுவதற்கு அந்த காற்றை பிடித்து அழுத்தம் கொடுத்து டயருக்குள் செலுத்த வேண்டும். காரைச் சுற்றியுள்ள காற்று அல்ல, காரின் டயருக்கு உள்ளே இருக்கும் காற்றுதான் அதன் எடையை தாங்குகிறது. அந்த உள் அழுத்தம் இல்லையென்றால் கார் ஓட முடியாமல் தரையில் தேய்ந்து நிற்கும். அதேபோல தேவனுடைய வல்லமை மிகவும் பரந்ததும் எல்லையற்றதும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பதுமாகும். இருப்பினும் பல விசுவாசிகள் பஞ்சரான டயர் போன்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய வல்லமையின் சூழ்நிலையில் வாழ்கிறார்களே தவிர அந்த வல்லமையால் தங்கள் ஆத்துமாக்களை நிரப்பிக் கொள்வதில்லை. தேவன் வல்லவர் என்று தெரிந்து கொள்வது மட்டும் போதாது, ஜபம், வசனம் மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நீங்கள் அந்த வல்லமையை உங்களுக்குள் நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்யும்போது வாழ்க்கையின் கனமான சுமைகளை சுமந்து சுமூகமாக முன்னேறிச் செல்ல தேவையான அந்த உள் அழுத்தத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். இன்றைய மேற்கோள்: வெளிப்பார்வைக்குரிய பக்தி என்பது டயருக்கு வெளியே காற்றிருக்கும் காரை போன்றது. அது பார்க்க நன்றாக இருக்கும், ஆனால் எங்கும் நகராது. பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், பென்னி ஹின் எழுதியது. தேவ ஆவியோடு தனிப்பட்ட உறவை வளர்த்துக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டி. இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்துங்கள். ஜபம்: பரலோக பிதாவே, உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைப்பதற்காக உமக்கு நன்றி. என் சொந்த பலத்தை நம்பி பஞ்சரான டயர்களோடு என் வாழ்க்கையை ஓட்ட முயன்று சோர்ந்து போனதற்காக என்னை மன்னியும். உம்முடைய வசனத்திற்கு அருகில் இருப்பது மட்டும் போதாது, உம்முடைய ஆவியானவர் என்னை உள்ளிருந்து நிரப்ப வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். இன்று நான் என் இருதயத்தை திறக்கிறேன். உம்முடைய தெய்வீக வல்லமையால் என் ஆத்துமாவை நிரப்பும். என் பொறுப்புகளை சுமக்க தேவையான உள் பலத்தையும் உம்முடைய சித்தத்தில் முன்னேறிச் செல்ல தேவையான கிருபையையும் எனக்கு தந்தருளும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: இன்று வாழ்க்கையின் அழுத்தங்களால் நீங்கள் பைத்தியம் பிடிப்பது போல் உணர்ந்தால் உங்கள் உள்ளான ஆத்மாவின் அழுத்தத்தை சரிபாருங்கள். வெறுமையாக தேவ பிரசன்னத்தை சுற்றியிருக்காமல் தேவன் உங்கள் இருதயத்தை நிரப்ப இடம் கொடுங்கள். பயணம் நீண்டது, ஆனால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது பயணம் மிகவும் எளிதாக இருக்கும். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். ஃபோன் +92431 83217.